நண்பர்களுக்கு வணக்கம். ராஜதுரை பேசுகிறேன். அருண் வர்ஷன் உங்களுக்கான பதில் இது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வரப்பு மேலே வந்து வைக்கிறது வந்து தவறு. வரப்புக்கு சரிவில் வைக்கணும். சரிவில்ங்கிறது கூட தர தர லெவலில் வந்து நம்ம வந்து வச்சு அதிலிருந்து கொஞ்சம் மண் போட்டு அணைச்சி கரையோடு சேர்த்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இந்த இந்த முறையில் வந்து திருச்சி ரமாதேவி அவங்க பண்ணையில் வந்து இந்த மாடலில் தான் வச்சுருக்கோம். முன்னாடி வந்து முதல்ல அவங்க வந்து கரை மேலே தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த பண்ணைக்கு வந்து செயல்முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கரைக்கு மேலே வந்து தென்னையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க இவ்வளோத்துக்கும் வந்து பக்கத்தில் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் தென்னை எல்லாமே செத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயா போய் பார்வையிட்டு அப்படி வைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த தென்னையை வந்து எடுத்து திருப்பியும் மறுபடியும் அதாவது அதை வந்து தோண்டி திருப்பி எடுத்து புதைச்சோம். அது சரிவில் புதைச்சி அதுக்கு வந்து சைட்டில் வந்து கொஞ்சம் மண் அணைச்சி வட்டமாக மண் அணைச்சி அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அமைப்பு நீர் அமைப்பு கொஞ்சம் சின்ன குழி மாதிரி அமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதை பராமரித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தென்னைகள்லாம் வந்து அருமையாக வந்து நல்ல புதுசாக வந்து துளிர் விட்டு அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல செத்துக்கிட்டு இருந்த தென்னங்கன்றுலாம் இப்போ வந்து அருமையாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து மழைக்காலத்துக்கு உள்ள பராமரிப்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐயா வந்து அதை சின்ன மாறுதல்கள் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்புலேருந்து சரியக்கூடிய தண்ணி வந்து நேராக போய் வந்து இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு அணைச்சி வச்சுருக்க மண்கண்டத்தை வந்து பாதிக்காத வரையில் அதாவது மண்கண்டத்தை வந்து அரிச்சிட்டு போயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்பு பக்கம் வந்து குழியாகவும் தென்னை பக்கத்தில் வந்து தென்னையோட மட்டைகள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் வந்து சரிவாகவும் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா வழங்கும். இல்லை நம்ம வீடியோ வந்து எடுத்திருந்தோம். அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. ஐயாட்டெல்லாம் வேறு யார்ட்டையும் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி எடுத்து இதில் வந்து பதிவு பண்ணுறேன். ஆனால் இவங்க அருண்குமார் சொல்லியிருந்தாங்க. அருண்குமார் சொன்ன மாதிரி இந்த வரப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா வருங்காலங்களில் தென்னை வந்து கொஞ்சம் பெருசாகும்போது அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து வரப்போட சேர்த்து மண்ணை அணைச்சி அணைச்சி வரப்போட என்ன சொல்கிறது அகலத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம். தென்னை வளர வளர வரப்போட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்படின்னா தான் தென்னைக்கு வந்து அது வந்து சேஃபாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன மரமாக இருக்கிறதுனால சின்ன கன்னாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மண் அணைச்சிருப்போம். வளர வளர கொஞ்சம் அதிகமாக மண் அணைச்சி அதை வந்து வரப்போடு சேர்த்து நம்ம கட்டிடுறோம். அடிக்கப்போ அது வந்து சரியாக இருக்கும். இந்த வீடியோ மட்டும் நான் வந்து ஐயாக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ அவங்க ரமாதேவி அக்கிட்ட இருக்குதான்னு பார்த்து நான் வந்து இதில் பதிவு விடுறேன்.